நாதே பதாவனிதசா தவசன்னிவேசே நிர்வேசனக்கிரமமசைஷ்யமபாசி கீர்ஷு யைரேவலோசனசதைஹி அபிவீட்சதே த்வாம் சைரேவ பன்னகபதிஹி ஸ்ருதிமான் பபூவா. ஸ்லோகம் 856. நாதே பதாவனிதசா தவசன்னிவேசே நிர்வேசனக்கிரமம் அசஹ்யமபாசி கீர்ஷு யைரேவலோசனசதைஹி அபிவீட்சதே த்வாம் சைரேவ பன்னகபதிஹி ஸ்ருதிமான் பபூவா. உலகத்தில் ஆணி வர்க்கங்களுக்கு எல்லாருக்குமே கண் வேற காது வேறையாக இருக்கு. ஆனால் பாம்புக்கு மாத்திரம் கண்ணே பார்க்கும், கண்ணே கேட்கும். கண் பார்க்கிற சமயத்தில் அதுக்கு காது கேட்காது, காது கேட்கிற சமயத்தில் கண் பார்க்காது. இதை மாறி இருந்தது. இந்த ஆதிசேஷன் இருக்கானே, அவர் என்ன பண்ணலாம், இந்த பாதுகா தேவியை தான் உற்று பார்க்கலாம். 2000 கற்றுவாக பாதுகையினுடைய அழக பார்க்கறான். அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பாதுகையினுடைய ஒளியை தன்னுடைய கண்களாகிற காதுகளாலே ஒரு சமயம் கேட்பான். பெருமாள் பாதியை சாத்தம் கழிச்சு ஜில் ஜில் சத்தம் கேட்கறதுனா அந்த ஓசையை கேட்கறதுல இவனுக்கு ரொம்ப ஆசை, அது கேட்பான். அப்புறம் பாதியினுடைய உருவ அமைப்பு இருக்கேன், அந்த உருவ அமைப்பு மிக அழகானது, இவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகை கண்களால பார்ப்பான். ஆக கண்களால பார்க்கச்ச காதால ஒலியை கேட்க முடியாது. காதால கேட்க இன்ப ஒலியை கேட்கின்ற காலத்துல கண்களால உருவ அமைப்பை பார்க்க முடியாது. இது அவனுக்கு பொறுக்கல ஆதிசேஷனுக்கு. அதாவது எப்பொழுதும் கண்ணால பார்த்துட்டே இருக்கணும், அதே மாதிரி காதாளர்கள் ஒலியையும் நம்ம கேட்கணும். ஆனா சில பேர் கேட்கலாம், நம்ம கண்ணால பார்க்கச்சு காதாளி கேட்கறமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுல கண்ணால பார்க்கச்சு காதால கேட்கறதுன்னா நமக்கு அதில எதுல அதிக ஆர்வம் இருக்கோ, அப்ப கண்ணால பார்த்துட்டு பக்கத்துல என்ன சத்தம் சொன்னாலும் கூட அந்த சத்தங்கள்லாம் சரியானது இன்னதுன்னே புரியாது. அதே மாதிரி காதால கேட்கறதுல அதிக ஆர்வம் இருக்கிற காலத்துல கண்ணால பார்க்கறதுலயும் சரியாக தெரியாது. எப்படின்னு கேட்டோம்னா ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். ஒருத்தர் வந்துட்டு போறார், வந்துட்டு போன உடனே நான் வந்தேன் நீ பார்க்க கவனிக்கவே இல்லையே அப்படிங்கிறார், உன் எதிர்க்குதான் போனேன் அப்படிங்கிறார். ஆனா அப்ப அவன் காதால ஏதோ விஷயத்தை கேட்டு இருந்தான், அதுல எழுதிய ஈடுபாடு இருந்ததுனால எதிர்க்கே போனதை கவனிக்கல. ஏதோ ஒரு உருவம் போறதா இருக்குமே வழி என்னன்னு தெரியாது. ஆகையினாலே ஒவ்வொரு இந்திரியமும் என்ன பண்ணும், தனித்தனியாக உற்று அண்ணா கவனிக்க வேண்டுமானால் தனித்தனியாகத்தான் விஷயங்களை கிரகிக்கும். அதுபோல கண்ணால ஒரு சமயம் பாதியினுடைய உருவமைப்பை சேவிப்பதும், அதுக்கப்புறம் காதுகளாலே மறுபடியும் அதனுடைய பாதியினுடைய ஒலியை, திருமணம் நடக்கிற காலத்தில் ஏற்படக்கூடியதான ஜில்லுன்னு ஏற்படக்கூடியதான ஒரு அழகான ஒலியை காதுகளை கேட்பான். ஆனா பாதியை ஒரே சமயத்தில் உருவமைப்பையும் பார்க்கணும், காதுகளாலே ஒலியையும் கேட்கணும், அனுகூலிக்கணும் ஆசை இவருக்கு வந்தது, அனந்தாழ்வானுக்கு வந்தது. அதுக்காக என்ன பண்ணறவர் அப்படின்னு கேட்டவனா, எப்ப பார்த்தாலும் 2000 கண்களால பாதியை உற்று பார்த்துட்டே இருந்தார். எப்ப பார்த்தாலும் பாதியே சேவிச்சனு பாதியினுடைய அனுகிரகத்தினால அவருடைய இஷ்டம் நிறைவேறிச்சு. இன்னும் நிறைவேறிச்சு, கண்ணே காதாச்சு, காதையே கண்ணாச்சு, கண்ணும் காதும் ஒன்றாக மாறிடுச்சு. ஒன்றாக ஆனதுனால இப்ப ஆதிசேஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனா, தன்னுடைய கண்களாலே ஒரே சமயத்தில் பாதியினுடைய உருவமைப்பை சேவிச்சு அனுபவிக்கிறான், அதே நேரத்தில் அதனுடைய இனிய நாதத்தையும் அதே கண்களாலேயே கேட்டு அனுபவிக்கிறான். ஆக கண்ணும் காதும் ஒன்றாகிடுச்சு. அங்கிலேந்து அவனுக்கு என்ன பேர் வந்து, கட்செவியன், கண்ணே செவியாக உடையவன். சற்று சிரவாக சம்கிருத்தி சொல்வார், சற்று கண்ணே சிரவசு காதாக ஆயிடுச்சு. ஆக கட்செவியன் பேர் அங்கிலேந்து வந்தது என்று சுவாமி தேவியன் பாம்புக்கு கண்ணும் காதும் ஒன்னா இருப்பதை வைத்து அழகாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். நாதே பதாவணி சதா தவசன்னிவேசே, பதாவணி பாதுகா தேவியே, நாதே உன்னுடைய நடக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய ஒலிகள் இருக்கேன், அதையும் அனுகூலிக்கணும். தவசன்னிவேசே உன்னுடைய சன்னிவேசம் இருக்க உருவ அமைப்பு இருக்க அதையும் அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், நிர்வேச நக்கிரமம் அசைஷ்யம் வாசி, முதல்ல பார்ப்பா அதுக்கப்புறம் காதால கேட்பான். இப்படி இருந்தது. இதுல ஒன்னு மாத்தி ஒன்னும் ஒரு காரியம் செய்ய வேண்டியதாக வந்தது. இந்த கிரமத்தை பொறுக்கல அனந்தாழ்வான். அதனால அவர் என்ன பண்ணார், எயிரேவ லோச்சன சரீஹி அபிவீட்சதே தான் ஆயிரக்கணக்கண்கள் எந்த கண்களாலே உன்னை அவன் ஒருவனுடைய உருவகத்தை சேவித்து அனுபவிக்கிறானோ அதே கண்களாலேயே தயிரேவ பன்ன கபதி சுஜுமான் பபூவ அதே கண்களாலேயே காதுகளை உடையவனாக ஆனான். அப்படின்னா அதே சமயத்திலேயே உன்னை சேவிக்கும் கண்ணால சேவிக்கும் காலத்திலேயே உன்னுடைய இன்ப ஒலியையும் காதால கேட்கிறான். அதனால தற்பங்களுக்கு பாதிசேதனுக்கு கண்ணும் காதும் ஒன்றாக ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒரே சமயத்தில் பார்த்து ஒரே சமயத்தில் ஒலிகளை கேட்டு அனுபவிக்கணுங்கிற ஆசையினால பாதுகா தேவியை ஆயிரக்கணக்கான கண்களாலே பார்த்து பார்த்து உபச்சாரம் பண்ணதுனால சேவித்ததுனால அந்த பக்தியை பார்த்து பாதுகா தேவியானவர்கள் கண்ணே காதாக இருக்கும்படியாக அனுகிரகித்தாள். அதனால பாம்புக்கு கட்சேவியன் பேர் வந்தது. அதனால் அதனுடைய வம்சத்தை சேர்ந்தவாளும் கட்சேவியனாக மாறிவிட்டார் என்று அழகாக கற்பனையை சுவாமி ஜெயக இந்த இடத்துல சாதித்தார்கள். அதோடு கூட இன்னொரு தாத்திரியம் உண்டு. பாதுகாப்பு நிகழ்ந்திருக்கானே அனந்தாழ்வானுடைய உருவ தானே பாதுக அனந்தாழ்வான் பாதுகா உருவத்தில் இருக்கான். அப்படி இருக்கிட்டு தன் உருவமான பாதுகையே சேவிக்கிறதுக்கு அவ்வளவு ஆசை அனந்தாழ்வானுக்கு இருந்தால் மற்றவாளுக்கெல்லாம் எவ்வளவு ஆசை இருக்கும். மற்றவாள்லாம் ரொம்ப பக்தியோட பாதுகா தேவியை சேவிக்கிறார் என்று தாத்தரியும் இதில் துணிக்கிறது. பாதாவணி குடமயூக சகசிரதிருஷ்யா விஷ்ணோபதே நபதி வீர பிரஜாரா துவக்தியன்றிர ஜனப்பிரசமஸ்ய சம்போ வைகர்ச்சனீ அனுகரோதி யாரமூர்த்தி. ஸ்லோகம் 857. பாதாவணி குடமயூக சகசிரதிருஷ்யா விஷ்ணோ பதேன பவதி விஹித பிரஜாரா துவக்தி என்றித ஜனப்பிரதமஸ்ய சம்போம் வைகர்ச்சனீம் அனுகரோதி ஆரமூர்த்தி. பாதாவணி ரங்கநாதனுடைய திருப்பாதிகையே, நீ எப்பேற்பட்ட அப்படின்னா சூரியனை போல இருக்க, குடமை ஊக சகசிரதிருஷ்யா உன்னிடத்துல தெளிவாக நன்றாக பிரகாசிக்கிறது பல முக்துக்களுடைய பல ரத்னங்களுடைய கிரணங்கள் எல்லாம், பல சூரியனத்திலையும் பல வர்ணங்கள் உண்டு. ஆகினால நீயும் பல வர்ணங்களோடு கூடின ரத்னங்களாலே அதனுடைய ரத்னங்களுடைய கிரணங்களாலே மிக அழகாக பார்க்கப்படுகிறாய். அப்பேற்பட்டவள் நீ சூரியனை போலேயே நீயும் இருக்க. விஷ்ணோப்பதே நபதி வீர பிரஜாரா, நீ என்ன பண்ற எப்போதும் விஷ்ணோப்பதே எம்பெருமானுடைய திருவடியிருக்க அந்த திருவடியோட சேர்ந்து கொண்டு வீத பிரஜாரா எல்லா இடத்துலையும் ஆகாச மார்க்கங்களை எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கிற தெரிஞ்சா பெருமாள் எங்கெங்க சஞ்சரிக்கிறாரோ அங்கெல்லாம் பாதுகையும் போறதல்லவா. அதனால எம்பெருமானுடைய திருவடியோட சேர்ந்து நீ எங்க பார்த்தாலும் சஞ்சரிக்கிறாய். சூரியனை பேர் பெற்றது எப்படி கேட்டோம்னாக்க, விஷ்ணோபதேன விஷ்ணோபதம்னா விஷ்ணுபதம், விஷ்ணுபதம்னா ஆகாசத்துக்கு பேரு தெரிஞ்சுதா. அது ஆகாசத்துல விஹித பிரஜாரா, சூரியன் ஆகாசத்துல எப்போது சஞ்சாரம் பண்றது. இவ்வளவு எம்பெருமானுடைய திருவடியோட சேர்ந்து ஆகாசத்துல சஞ்சாரம் பண்றான். அதனால சூரியனை போல நீ இருக்க. சுகசரன் எப்படி சகசர கிரணனோ அதே மாதிரி நீயும் சகசர கிரணனாக பல கிரணங்களோட குடிநூலாக இருக்க, ஆகாசத்திலையும் சஞ்சாரம் பண்ணுறேன். அதனால் நீ சூரியனை போல இருக்க. சூரியனை போல இருக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, போன ஸ்லோகத்தில் ஆதிசேடன் பற்றி பிரஸ்தாவித்தான். ஆதிசேடன் எப்பேற்பட்டவன், எம்பெருமானுக்கு சேஷவர்த்தி பண்ணுவதிலேயே ஈடுபாடு உடையவன். அதே போல சிவன் இருக்கானே, சிவனுக்கு எம்பெருமானுக்கு எப்பொழுதும் சேஷவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசைவன். ஏன்னா சிவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா விஷ்ணு பக்தன் அப்படின்னா. நிம்மரகானாம் யசா கங்கா தேவானாம் அச்சுதோ யசா வைஷ்ணவானாம் யசா சம்புரு புராணானாம் இதம் தயா ததா என்று பாகவத புராணம் பேசுகிறது. பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, நிம்மனகானாம் யசா கங்கா, நதிகளுக்குள்ள கங்கை மிக உயர்ந்தது இல்லையா. அதே மாதிரி தேவானாம் அச்சுதோ யசா, தேவர்களுக்குள்ள எம்பெருமான் புருஷோத்தமன் சிவன் நாராயணன் தான் மிக உயர்ந்தவன். வைஷ்ணவானாம் யசா சம்புகு, விஷ்ணு பக்தர்கள் இருக்காள், உங்க விஷ்ணுவுக்கு கைங்கரி முன்னி இருக்க முடியாத விஷ்ணு பக்தர்களுக்குள்ள ஆறு உயர்ந்தவன் தான் சம்புகு, சிவன் உயர்ந்தவன். அதுபோல புராணங்களுக்குள்ள பாகவதம் உயர்ந்தது என்று சொல்லுகிறது. சிவனே இன்னொரு இடத்துல சரித்வரா கங்கா, யசா சரித்வரா கங்கா வைஷ்ணவானாம் அகம் யசா, எப்படி கங்கையானது எல்லா தேவனும் உயர்ந்ததோ அதே மாதிரி வைஷ்ணவர்களுக்குள்ளே நான் முதல்வனாக பெருமைப்படுகின்றேன் அப்படின்னு சிவனே பேசுகிறான். அதனால சிவன் இப்பேற்பட்டவன், பிரமாண விஷ்ணு பக்தன் அவன். அந்த விஷ்ணு பக்தனா இருக்கக்கூடிய சிவனுக்கு எப்பொழுது எம்பெருமானுக்கு கைங்கறி மன்னனும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. எப்படியானால் ஆதிபெருமானுக்கு கைங்கரியம் சேகவர்த்தி பண்றானோ அதே மாதிரி சிவனுக்கும் ஆதி கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அந்த பாதுகாதேவி என்ன பண்ணா, சிவபுரான அனுகிரகிச்சா, எப்படி நீயும் எப்போதும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்னு சமத்காரமா பேசுறா பாதுகாதேவி. எப்படி எப்படின்னு கேட்டவனாக்க, துத்பக்தி என்ன பிரசமசம்போ சம்பு சிவன் ஆறு அப்படின்னா, துத்பக்தி எந்திரித ஜனப்பிரசமஸ்யம், பாதுகாதேவியிடத்துல பக்தி நிறையா, அந்த பக்தி இருக்கிறதுனால வரவசப்பட்டு இருக்க முடியாத ஜனங்கள் எத்தனை பேர் பக்தி பாதுகா இடத்துல பக்தி பண்ணுகின்றார்களோ பாதுகா பக்தர்களான பலர்களுக்குள்ளே பிரசமஸ்ய ஜனப்பிரசமஸ்ய, அப்பவர்களுக்குள்ள பிரசமனாக இருக்கான் சிவன் சம்பு. தெரிஞ்சுதா, அந்த சம்புவுக்கு அஷ்டமூர்த்திகள் சொல்ற வழக்கம், அவனுக்கு பல எட்டு மூர்த்திகள் உண்டு. அந்த எட்டு மூர்த்தியில சூரியனும் ஒரு மூர்த்தி அப்படின்னு சொல்றார். சூரியன் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, சிவனுக்கு மூர்த்தியாக இருக்கு. சிவனுக்கு மூர்த்தியாக இருந்தாக்க சூரியனும் இங்க கைங்கரியம் பண்றான், இங்க பெருமாளுக்கு திருவடி கைங்கரியம் பண்றான். எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகாதேவி எப்படி இருக்கா, சூரியன் போலயே இருக்கா. ஆனா தான் சூரியன் போலயே தான் இருந்துகிட்டு அந்த சூரியன் ஆறு சிவனுடைய அச்ச மூர்த்திகளிலே ஒரு மூர்த்தி சூரியன். ஆகினால பாதுகாதேவி என்ன அனுகிரகம் பண்ணான்னு கேட்டா, அட சிவனே, நீ வந்து ஆதிசேடன் போல நீயும் நன்னா விருத்தி பண்ற, பெருமாளுக்கு சேடவருத்தி பண்ற, கைங்கரியங்கள் பண்ற, அது மாதிரி உனக்கு நான் அனுகிரகிச்சிருக்கேன். எப்படின்னு கேட்டாக்க, நானே உன்னுடைய மூர்த்தி போல இருக்கேன், உன்னுடைய மூர்த்தி சூரியன், சூரியனை போல நானும் ஆகாசத்தில் செஞ்சிருக்கிறேன், நானும் அநேக கிரணங்களோட ஒளிவெள்ளத்தோடு கூடினவனாக இருக்கேன். அதனால நான் உன்னுடைய மூர்த்தியான சூரியன் போல இருக்கேன். அந்த சூரியன் போல இருந்துட்டு நான் பெருமாளுக்கு எப்போ சேடவர்த்தி பண்றேனோ இல்லையோ, அதனால உன்னுடைய மூர்த்தி சேடவர்த்தி பண்றதா வச்சுக்கேன். வச்சிருந்தா உனக்கும் எப்போதும் பெருமாணத்தில் கைங்கம் பண்ணக்கூடியதான பாக்கியம் கிடைச்சதாக தெரிகிறது என்று, உன்னுடைய மூர்த்தியாக நான் இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணுவதனாலே உனக்கும் ஆதிசேடன் போல எம்பெருமானுக்கு சேடவர்த்தி பண்ணக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு என்று பாதுகாதேவி சிவனை அனுகிரகித்ததாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதிக்கிறபடி. ராஜ்ய சிவனேபி ரகுவீரபதோஜிதாயா சம்ஸ்மிருத்ய கௌதமவதூ பரிரக்ஷணம் தே மன்யே சமாயித தியஹம் மணிபாதுகேத்வாம் மூர்த்னா பஜந்தி அனுதினம் முனிதன்மதாரா. ஸ்லோகம் 858. ராஜ்யே வனேபி ரகுவீரபதோஜிதாயாஹ சம்ஸ்மிருத்ய கௌதமவதூ பரிரக்ஷணம் தே மன்யே சமாஹித தியோ மணிபாதுகேத்வாம் மூர்த்னா பஜந்தி அனுதினம் முனிதர்மதாராஹ. முன் ஸ்லோகங்கள்ல பக்தர்களான ஆதிசேடனையும் சிவனையும் பற்றி பேசியாயிற்று. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல பக்தர்களான முனிவர்களுடைய பத்தினிகளை பற்றி பேசலாம் என்று கொள்ளலாம். மேலும் பாதுகாதேவி ராவணுடைய திருவடியை ஏன் அடைந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்க, ராமனுடைய திருவடி சம்பந்தம் பெற்று உலகத்தெல்லாம் பக்தர்களெல்லாம் காப்பாற்றணும் என்கிற நோக்கு. அந்த நோக்கத்தினால்தான் பாதம் பெருமானுடைய திருவடியை அடைந்தார். இதற்கு முன்னாடி விஸ்வாமித்திரரோடு காட்டில் செல்லுகின்ற காலத்தில் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் இருந்ததுனால என்ன பண்ணா முனிதன்ம பத்தினியான இவர அகல்யா தேவிய மறுபடியும் அவளை பெருமாள் அவளுக்கு தர்மபத்தினியாக ஆகும்படியாக பண்ணினான். ஆக கல்லா இருந்தவளை பெண்ணாக ஆக்கினாள். அப்புறம் அயோத்தியா சிம்மாசனத்தில் இருக்கிற காலத்தில் பூமண்டலத்திலேயே ஆண்டான். அதனால் ராமனுடைய திருவடி சம்பந்தம் எதற்காக அவளுக்கு கிடைச்சது, எதற்காக அவள் பெற்றாள் என்று கேட்டால், ராமனுடைய திருவடி சம்பந்தம் இருந்தாக்க பக்தர்களெல்லாம் நன்றாக காப்பாற்ற முடியும் என்கிற எண்ணத்தினால. அதனால் நீ ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு காட்டிலையும் சரி ராஜ்யத்திலையும் சரி ரெண்டு இடத்திலையும் நீ பக்தர்களை காப்பாற்றினாய். அதுல காட்டில் அகல்யா தேவிய மறுபடியும் அனுகிரகம் செய்யலையோ, அதனால முனிவருடைய தர்மபத்தினியான அகல்யே கல்லா இருந்தவளை நீ மறுபடியும் தர்மபத்தினியாக ஆகும்படி பண்ணினதுனால இங்க இருக்கும்படியான முனிவர்களுடைய தர்மபத்தினி எல்லாம் இருக்காள், அவளுக்கெல்லாம் ஒன்னு இடத்துல ஒரு விசேஷ பக்தி ஏற்பட்டது. அதனால அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னாக்கூர்ஜுனா பஜந்தி அனுஜனம் முனி தர்மதாராக. காட்டில் உள்ள முனிவருடைய தர்மபத்தினிகள் எல்லாம் என்ன ஒரு தர்மபத்தினியை ஒரு முனிவருடைய தர்மபத்தினியை காத்துவதன் காரணமாக நம்ம விஷயத்தில் இவ்வளவு கிருபையோட பாதுகா தேவி இருக்கா என்பதற்காக தினந்தோறும் அவர்களெல்லாம் உன்னை தலையிலே தாங்கி உன்னை சேவிக்கிறார்கள். ஆக எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாப்பதற்காக எம்பெருமான திருவடியோடு சேர்ந்து இருக்கின்ற பாதுகா தேவி இப்போ எம்பெருமான் திருவடி இடத்துல அல்லது தன்னிடத்தில் பக்தர்களாக இருக்கின்ற பக்தர்களையும் காப்பாற்றுகிறாள் என்று சுவாமி ஜெய்சனனுடைய நோக்கம். சுவாமனுஷ்டிதோ மணிமயூக சஹசிரதிருஷ்யாம் தொச்சிஞ்சிதேன சஹரங்கபதி சமுத்யன்ன ஆசங்கியதே சுமதிவிஹி மணிபாதரட்சே வித்யாசகஹ சவித்ரி மண்டல மத்தியவர்த்தி. ஸ்லோகம் 859. சுவாமாஷ்டிதஹ மணிமயூக சஹசிரதிருஷ்யாம் ச்சிஞ்சிதேன சக ரங்கபதி சமுத்யன் ஆசங்கியதே சுமதிஹி மணிபாதரட்சே வித்யாசக சவித்ரி மண்டல மத்தியவர்த்தி. ரங்கநாதன் சூரிய மண்டலத்தில் இருக்கான் என்று உத்தரேசிக்கிறார் சுவாமி. இங்கே சூரிய மண்டலம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, ரிபிஹி பூர்வாண்ணே திவிதேவ ஈயதே எஜுர்வேதே திட்டதி மத்திய அன்னகம் சாமவேதேன் அஸ்தமயே மகியதே வேதே ரசூர்யா திருவிரேதி சூர்யா. சூரியன் மூன்று வேதங்களோட இருக்கான் தெரிஞ்சுதான். பூர்வாண்ணத்துல ரிக்வேதத்தோடையும் மத்தியான்னத்துல எஜுர்வேதத்தோடையும் சாயாண்ணத்துல சாமவேதத்தோடையும் கூடியிருக்கான் அப்படின்னார். அப்படி இருக்கிற சூரிய மண்டலத்தில் பெருமாள் ஏசோ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதேன்னு உபநிடத்து சொல்றோம் தெரிஞ்சுதான். அதாவது அந்தராதித்யே ஆதித்யனுடைய நடுவில் ஹிரண்மயனான தங்க பொந்திரமான எம்பெருமான் எழுந்துகொண்டிருக்கான் என்று சுத்தி சொல்றது சூரிய மண்டலத்தில் எம்பெருமான் இருக்கிறதாக. ஆகினால இப்போ இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமான் ரங்கநாதன் சூரிய மண்டலத்தில் வேதங்களோட வேத ஒலிகளோட கூடியிருக்கான் அப்படின்னு உத்தரவிச்சுக்கிறார். அது எப்படி அப்படின்னு கேட்டா அதை ஸ்லோகத்தை பார்ப்போம். சுவாமாஸ்ரிதா மணிமயூக சஹசிரதிருஷ்யாம். பாதுகை எப்படி இருக்கா? சூரியன் மாதிரி இருக்கான். சூரியன் எப்படிப்பட்டவன்? சூரியன் சஹசிரகரணம், ஆயிரக்கணக்கான கரணங்களை உடையவன். அதனால சஹசிரகரணம் சூரியனுக்கு பேர். இவள் எப்படி இருக்கா அப்படின்னாக்க, மணிமய ஊக சஹசிர திருஷ்யாம். இவளுக்கு மணிகள் இருக்கேன், அந்த மணிகளுடைய ஒளிகள்லாம் நிறைய வீழ்கிறது, அதுவும் சஹசிர திருஷ்யாம் ஆயிரக்கணக்கான மணிகள் சகசிரத்து அநேகன் கூட வச்சுக்கலாம். அதனால நிறைய பலவிதமான ஒளிகள் இருக்கோ இல்லையோ, அந்த அழிகளோட கூடியிருக்கிறாய் நீயும். ஆக சூரியன் எப்படி சகசிரகரணனா இருக்கானோ அதே மாதிரி பாதுகாதேவி நீயும் சகசிரகரணையாக இருக்கிறாய். அப்படின்னா பல ஒளிகளோட நீயும் கூடியிருக்கிறாய். அப்புறம் சொச்சிஞ்சிதேன சரங்கபதி சமுத்தியன்ன, சூரியன்ல ஒன்றத்தில் நமக்கு என்ன தெரியுது, வேத ஒளி கேட்கிறது. அவன் காலையில எதிர்வேதமாகவும் மத்தியானத்துல எதிர்வேதமாகவும் சாயங்காலத்துல சாமல் வேதத்தை வச்சுண்டு அவன் இருக்கான் சூரியன் சொல்றது. அதனால மூன்று வேதங்களோட அவன் எப்படி கூடியிருக்கானோ அதே மாதிரி ரங்கநாதனும் இருக்கான்னு சொல்லணும். இப்ப ரங்கநாதன் கிட்ட வேதம் எங்க வந்தது அப்படின்னு கேட்டமுனாக்கேன், ரங்கபதி சமுத்தியன். ரங்கநாதன் பாதிகை சாத்தியன்னு எழுந்துருந்த காலத்துல ஜில் ஜில்னு சத்தம் கேட்கறது, அது என்ன ஒலி தெரியுமா, அது வேத ஒலி. ஆக தங்கிட்ட இருக்கும்படியான ரத்தனங்களுடைய ஒளிகளாலே, உள்ளே இருக்கும்படியான ரத்தனங்களுடைய ஒளிகளாலே வேதத்திலே ஒலி கேட்கறது. ஆக ரங்கநாதன் எப்ப எதுங்க இருக்கான், பாதுகை மேல இருக்கான். ரங்கநாதன் எப்படி இருக்கான், ஒளிகளோட கூடியிருக்கான் இல்லையா. இப்போ அதனால பாதுகை பாதுகைங்க யாரு, பாதுகைங்கிறது சூரிய மண்டலம் மாதிரி, ஒளிகள்ங்கிறது வேதம். அதனால எப்படியானால் சூரியன் அவன் வேத ஒளிகளோட கூட்டியிருக்கானோ அதே மாதிரி அந்த சூரிய மண்டலத்தின் நடுவில், பாதுகையினுடைய நடுவில்னா சூரிய மண்டலத்தினுடைய நடுவில் வேத ஒளியோட இந்த இதில் ஏறி இந்த பாதுகையில் ஏற்படக்கூடியதான ஒலிகள் இருக்கும் இல்லையோ, அந்த ஒலிகள் வேதங்கள் மாதிரி இருக்கு. அதனால அந்த ஒலிகளோட கூடி ரங்கநாதன் இருப்பதை பார்த்தால் எப்படி இருக்குன்னு கேட்டமானாக்க, சூரிய மண்டலத்தில் வேதங்களோட கூட ரங்கநாதன் பிரகாசிக்கிறான் என்று சொல்லும்படியாக இருக்கு என்று புத்திசாலியில் இருக்கிற சுமதிவிகின் மணிபாதரட்சேன் சுமதிவிகி நல்ல புத்திசாலியா இருக்கிறவாள்லாம் உன்னை சேவிக்கிட்டு உன்னிடத்துல ரங்கநாதன் இருக்கிறத பார்த்தாக்க சூரிய மண்டலத்தில் இருக்கிறது போல இருக்கு என்று வித்யாசகா சரித்திர மண்டல மத்தியவர்த்தி. வித்தியோடு மூன்று வேதங்களோட கூடி வேத சூரிய மண்டலத்தின் நடுவில் ரங்கநாதன் இருக்கிறான்னு சொல்லும்படியாக இருக்கு உன்னை சேவிக்கும் பொழுது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ரங்கநாதனை சூரிய மண்டலவர்த்தியாய் மூன்று வேதங்களோடு கூடியவனாக சேவை சாதிப்பதாக வர்ணிக்கிறார் சுவாமி தேகியம். ரத்னாஸ்ரிதை ஹரிபதம் மணிபாதுகேத்வம் ஸ்பிருட்வா கரைஹி சுதிரசாயன மஞ்சுநாதா தத்துவம் ததேததிதி போதைசீவ சம்யக் வேதான் பிரசாரிதவதோ விவிதாங்குதிருஷ்டி. ஸ்லோகம் 860. ரத்னாஸ்ரிதை ஹரிபதம் மணிபாதுகேத்வம் ஸ்ருட்வா கரைஹி சுதிரசாயன மஞ்சுநாதா தத்துவம் ததேததிதி போதைசீவ சம்யக் வேதான் பிரசாரிதவதோ விவிதான் குதிருஷ்டி. மணிபாதுகே ரங்கநாதனுடைய ரத்னமயமான பாதுகையே, நீ என்ன பண்ற, ரங்கநாதனுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சிட்டு இவன் தான் பரதத்துவம்னு சொல்ற. எப்படி அப்படின்னா, ரத்னாஸ்ரைஹி ஹரிபதம் மணிபாதுகேத்வம் ஸ்பிருஷ்ட்வா கரைஹி சுத்திரசாயன மஞ்சுநாதா. நீ உங்ககிட்ட நிறைய ரத்தனங்கள் அழைச்சிருக்கு இல்லையா, அந்த ரத்தனங்கள்ல நிறைய ஒளிகள் கிளம்புறது. அந்த ஒளிகள்லாம் என்ன தெரியுமா, பாதுகே இது உன்னுடைய கைகள் சரிதா, ரத்தனங்களுடைய ஒளிகளார கைகள் சரிதா. ரத்தனங்களுடைய ஒளியெல்லாம் எங்க விழுகிறது அப்படின்னா பாதுகை கீழே இருக்கு மேல தெருவடி இருக்கு. அதனால ரத்தனங்களுடைய ஒளி எல்லாம் பாதுகையின் மேல வீழ்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பாதுகாதேவி ரத்தனங்களுடைய ஒளிகளார கைகளாலே திருவடியை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்குன்னு தெரியுது அப்படிங்கிறார். ரத்னாஸ்திதைஹி கரைஹி, நான் ரத்தனங்களிலிருந்து கிளம்புகிறோம் ஒளிகள் இருக்கேன், ஒளிகளாகிற கரைஹி கரண்டு கைகளாலே ஸ்பிருட்வா ஹரிபதம் ரங்கநாதனுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சிருந்து நீ என்ன பண்ற, பிரமாணம் பண்ற. என்ன பிரமாணம் பண்ற? எம்பெருமான் தான் பரதத்துவம், ரங்கநாதன் தான் பரதத்துவம், சுஜி ரசா என மஜ்ஜனாதா. உன்னிடத்துல ஒலி தெரிஞ்சது கேட்கறது பத்தியா, அது என்ன ஒலி அப்படின்னு கேட்டவனாக்க, வேதங்களாகிற பிரமாணங்களாலே சொல்லப்படுவன் யார் என்றால் ரங்கநாதன் தான் என்று நீ சத்தியம் பண்ணி சொல்லுகிறாய். எப்படியானால் வியாச பகவான் சத்தியம் சத்தியம் உனசத்தியம் உதிருத்திய புஜமுச்சதே வேதசாஸ்திரா பரன் நாஸ்தி நதெய்வம் கேசவாத்வரம் என்று சொல்லி தன்னுடைய இரு கைகளையும் உயரத் தூக்கிக் கொண்டு நான் சத்தியம் பண்ணுகிறேன் என்றார் மூணு தடவை. எதுக்காக அப்படின்னு கேட்டவனா, வேதம்தான் பிரமாணம், வேதத்தினாலே சொல்லப்படுவன் யாரு, கேசவன் தான் வேதத்தினாலே சொல்லப்படுவன் பரம்பிரம்ம நாராயணன் என்று எப்படி சத்தியம் பண்ணினாரோ அதே மாதிரி பாதுகா தேவி, நீ உன்னுடைய ஒளிவழாகிற கைகளாலே எம்பெருமானுடைய ரகனாருடைய திருவடியை கட்சியாக பிடித்துக் கொண்டு இவனே பரதத்துவம் என்று நீ பேசுகிறாய். இதைத்தான் இதை அனுசரிச்சுதான் பெரியவாள்லாம் நமக்கு என்ன வழி காட்டிருக்கா அப்படின்னு. அப்படி என்ன அம்மாவிழார் என்ன பண்ணா, ஆயிரம் பாட்டுகளால எம்பெருமான் சிவன் நாராயணனே பரதத்துவம் என்று சுட்டி காட்டினார். அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லோரையும் ஜீவீஸ்வரர்களெல்லாம் அழைத்து அவர்களுக்கெல்லாம் புத்தி புகட்டி ஞானத்தை உபதேசித்து கடைசியாக சிவன் நாராயணனே பரதத்துவம் என்று எப்படி ஜீவேஸ்வரர்களுக்கெல்லாம் சுட்டி காட்டினாரோ அதே மாதிரி பாதுகா தேவியும் தான் திருவடி இம்ருமானுடைய திருவடியை பிடித்து சுட்டி காட்டி ரங்கநாதனே பரதத்துவம் என்று பேசுகிறாள். அதே மாதிரி ராமநாச்சாரியர்கார ஆள வந்தார், ஆள வந்தார் ராஜ்யத்திலார் நின்றது அந்நியபரராக இருக்கிற காலத்தில் மணக்கால் நம்பி ராமமிஸ்வரங்கிற மணக்கால் நம்பியானவர் அவருக்கு ஒரு நிமிஷம் வசப்படுத்தி கடைசியில் உன்னுடைய தாத்தாவுடைய நிதியை கொடுத்துட்டு போறதுக்காக நான் காத்துருக்கேன் என்று சொல்லி அவரை அழைச்சிட்டு வந்து ரங்கநாதனை சேவை பண்ணி வச்சு, இந்த ரங்கநாதன் தான் உனக்கு தாத்தா எங்கள்கிட்ட கொடுத்த நிதி, அதே உங்ககிட்ட கொடுக்க சொல்லிருக்கார் அப்படின்னு ரங்கநாதனை சேவை பண்ணி வச்சு ரங்கநாதன் தான் பரதத்துவம் என்று எப்படி சுட்டி காட்டினாரோ இது மாதிரி சீமாசுகாரன் தன்னுடைய சிஷ்யாளுக்கெல்லாம் சீவாசியாதி கிரந்தங்கள் எல்லாம் இயற்றி கடைசியில சேதனாச்சேதங்களை சரீரமாக உடைய வரம் பிரம்ம நாராயணன் ஒருவனே என்று சுட்டி காட்டி எப்படி போதித்தாரோ அதே மாதிரி பாதுகா தேவியானவள் தன்னுடைய கைகளாகிற கிரணங்களாகிற கைகளாலே எம்பெருமானை சுட்டி காட்டி அவன் திருவடியை பிடித்து இவன் தான் பரதத்துவம் என்று நீ சுட்டி காட்டுகிறாய் போலும் என்றார். சத்துவம் ததேதி போதேசி வசம்யகே. என்ன பண்ண, சத்துவம் தது ஏதது, என்ன இந்த ரங்கநாதன் தான் பரதத்துவம் என்று எல்லாருக்கும் நீ தெரிவிக்கிறாய் என்றார். யாருக்கு தெரிவிக்கிறாய் அப்படின்னு கேட்டா, வேதாம் பரதாரிதவதோ விதிதான் குதிருஷ்டின்னு வேதங்களுக்கெல்லாம் சரியான முறையிலே அர்த்தம் பண்ணாமல் அபார்த்தங்கள் பண்ணி வேதங்களையே ஏமாற்றினவர்கள் ஆறு சங்கராதி குதிருஷ்டிகள், வேதங்களுக்கு சரியான அர்த்தத்தை பார்க்காததா. அவ என்ன பண்ணா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்று பிரம்மன்ங்கிறது ஒண்ணுதான், உலகங்கள்லாம் பொய் என்று சொல்லி நீயும் பொய் நானும் பொய்யும் ஆச்சாரியனும் பொய்னு எல்லாத்தையும் ஒரே பொய்யமாக அடித்தார்கள். அதே சீபாஷகாரன் உலகமெல்லாம் சத்தியம் என்று எடுத்துக்காட்டி அவர்களெல்லாம் எப்படி எம்பெருமானோட சேர்றது அப்படின்னு கேட்டுவானா, அதெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கு, ஆனால் சேதனாச்சேதனங்களை சரீரமாக உடைய எம்பெருமான் பரம்பிரம்ம தத்துவம் நாராயணன் அவன் என்று எப்படி பரிசுகாரர் காட்டினாரோ என்ன அப்படி அதை காட்டி அதுக்கு நேர் விரோதமாக உலகமெல்லாம் பொய் என்று சொன்னமிட்ட அந்த குதிரசிகளை சங்கராதி மதவாதிகளை என்ன போதையை செய்வ விஷயம் தெரியாமல் இருக்கிறையே பார் கண்ணால பார்த்து சேவி எம்பெருமான் பரபிரம்மன் தத்துவம் நாராயணன் ஆறு தெரியுமா, இந்த ரங்கநாதன் தான், இவன் பேர்பட்டதும் உலகங்களெல்லாம் தனக்கு சரீரமாக உடையவன், ஜீவராசிகளெல்லாம் தனக்கு சரீரமாக உடையவன், சங்கசக்கர கதாபாணியாக இருக்கிறவன், தீயவங்கள கிரகத்தோடு கூடியிருக்கிறவன், இவ்வளவு திருவாவரணங்களோடு கூடியிருக்கிறவன், சௌசல்யம் வாத்சல்யம் காருண்யம் என்று சொல்லக்கூடியதான பல வித கல்யாண குணங்களோடு கூடினவன் என்று அவர்களுக்கெல்லாம் நீ எடுத்து தத்துவத்தையே புகட்டுகிறாயோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்று சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவித்தபடி